மற்றும் ஒரு முக்கிய குறிப்பை சொல்லணும். இந்த நெல் உற்பத்தி பண்ணப்பட்டதனுடைய நோக்கமே வெறும் பசியை மட்டுமே நிறுத்துறதில்லை. தமிழ் உழவன் மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட, உலகில் உள்ள அனைத்து மக்களுக்குமாக, அனைத்து மனிதர்களுக்குமாக உற்பத்தி செய்த ஒரு உணவுக்கு பேர் தான் அரிசி. உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் இது பொருந்துமானா பொருந்தும். ஏன்னு கேட்டால், வெப்பத்தை உள்ளே வாங்கி கடத்தக்கூடிய தகுதி உள்ள ஒரு பொருள் தான் வெப்பத்துக்கு துணையாகவும் இருக்க முடியும், அதிகரிக்கின்ற வெப்பத்தை கடத்தவும் முடியும், வெப்பமே இல்லைனாலும் வெப்பத்தை எடுத்துக்கவும் முடியும், வெப்பத்திற்கு முழுமையாக ஆட்படுகின்ற ஒரு பொருள் தான் இப்படி செய்ய முடியும். அந்த மாதிரி நீரிலேயே நின்று மிக பெரும் அளவிலே நீரை நீராவியாக மாற்றி வெளிப்படுத்துகின்ற ஒரு பொருளையே, நிலம் என்ற பெயரிலே ஆங்காங்கே பெய்கின்ற மழை நீரை ஆங்காங்கேயே நிறுத்தி, எதிர்வரும் கோடை காலத்தில் அவையெல்லாம் நீராவியாக்கி மிக பெரும் மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்கின்ற மேக உற்பத்தி கூடமாகவும், அந்த அதிகரித்த அழுத்தத்தின் காரணமாக உற்பத்தியாகின்ற மேக நீராவி அழுத்தம் பருவக்காற்று என்ற பெயரிலும் ஆடிக்காற்று என்ற பெயரிலும் கடலை நோக்கி சென்று அங்கிருந்து கடலில் உள்ள குளிர்ந்த மேகங்களையும் இழுத்து வந்து மழையாக பொழிய செய்தது. அதிகரித்த அழுத்தம் வெளியேறியதால் இதுவே புவி ஈர்ப்பு மழை ஈர்ப்பு மையமாகவும் விளங்கியது. நிலம் எப்படி மேக உற்பத்தி கூடமாக இருந்ததோ அதுபோலவே உழவனுடைய நிலத்திற்கு மேலே இருந்த வழியானது மழை ஈர்ப்பு மையமாக விளங்கியது. இப்படியாக மேக உற்பத்தி கூடமாகவும் மழை ஈர்ப்பு மையமாகவும் நிலத்தை மாற்றினான் உழவன். சரியா? அப்புறம் இந்த உணவுங்கிற ஒன்று இருக்கு பாருங்கள் அரிசி, இதுதான் உடலுக்கு வருகின்ற 90% நோய்களை நீக்குகின்ற முதல் காரணியாகவும், வெகு எளிமையாக செரித்தலுக்குரியதாகவும், வெகு எளிமையாக உடலில் உள்ள நீரை 70% நீரால் கட்டப்பட்ட இந்த உடலை, அந்த நீரை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க தகுந்ததாக இருக்கக்கூடியதாக இந்த உணவு அமையப்பெற்றது. ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணி வந்து மறுசுழற்சி செய்யப்படலாம். உடலில் நீர் தேங்குச்சுன்னா அது நீரே நோயாயிடும், வெப்பம் தங்குச்சுன்னா வெப்பம் நோயாயிடும், காற்று தங்குச்சுன்னா காற்று நோயாயிடும். இப்படி மூன்று பொருளையும் மிகச்சரியாக வழிநடத்துகின்ற ஒரு தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வரப்பு மறைய நீர் நிறுத்தி மிக அதிகப்படியாக நீரை நீராவியாக மாற்றி உடலையும் உள்ளத்தையும் மனசையும் வலுப்படுத்த தகுந்ததாக நெல் என்ற பொருளை உற்பத்தி செய்தான். இதற்காகவே நெல்லெனப்படுவது நீருடை நிலைமை என்று புறநானூறு சொல்லியது, நெல்லுக்கு நீரை கட்டு என்று பழமொழி சொல்லியது, பள்ளமே வெள்ளமே ஆனாலும் பள்ளமே பயிர், வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர் என்று மூதுரை சொல்லிக் கொடுத்தது. ஆகவே நீரை நிலத்திலே நிறுத்துவதற்காகவும், உடலுக்கு மிகச்சிறந்த மருத்துவ பண்புடைய ஒரு பொருளாக அதை தயாரிக்க வேண்டும் என்பதற்காகவே 70% தன்னை போல 100 மடங்கு நீரை ஆவியாக மாற்றக்கூடிய ஒரு பொருளை, தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை உணவுப் பொருளாக செய்ய வேண்டும் என்பதற்காகவே நெல் என்ற பொருளை கண்டுபிடித்து அதை உடலுக்கு மருந்தாகவே செய்தார்கள். ஆகவே உணவே மருந்து, மருந்தே உணவு என்று தமிழ் வழக்கு மொழியாக சொல்லி கொண்டிருக்கிறது, தமிழில் வழங்கி கொண்டிருக்கிறது. சரியா? இந்த நிலையிலிருந்து மாதிரி நெல்லுக்கு தண்ணி தேவையில்லை அப்படிங்கிற இடத்த நோக்கியும், அப்புறம் நெல்லுக்கு தண்ணீர் தேவையில்லை என்னும் பொழுது அது வெளியேற்றுகின்ற நீரின் தன்மை குறைந்து விடுகிறது, அதனுடைய முழுமையான வேலை அங்கே நிறைவு பெறுவதில்லை. வரப்பு மறைய நீர் நிறுத்தி முழுமையாக நீரை வெளியேற்றி உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவு மாத்திரமே, தூய மழை நீரில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவு மாத்திரமே முழுமையான மருத்துவ பண்புகள் உடையது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். சரியா? ஆக விளைச்சலை மட்டுமே நோக்கமாக இல்லாமல், பூமியில் உள்ள பல்லுயிர்களையும் வாழ வைப்பது நோக்கமாகவும், மிக உயர்ந்த விளைச்சலை கொண்டு வருவதும் நோக்கமாகவும் இந்த அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், விளைச்சல் என்பது ரகங்களிலோ பயிரிடும் முறைகளிலோ பொதுவாக இல்லை. தமிழர் வேளாண்மையில் நடவு அடுத்தது அறுவடை என்பது மாத்திரமே வேளாண்மையாக இருந்தது. இதற்கு ஒரு அற்புதமான குறளை மாதிரியாக சொல்லலாம், வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் விசைவான் புலம். விதை கூட போடணுமா, விருந்துகளை உபசரிக்கின்ற ஒருவனுக்கு, உபசரித்து மகிழ்கின்ற உழவனுக்கு அவனுடைய நிலத்திற்கு விதை கூட இட வேண்டியதில்லை என்று திருவள்ளுவன் சொன்னான். இதன் பொருள் என்னவென்றால், நீரை நிறுத்தி உற்பத்தி செய்யும் பொழுது 100, 100, 1000 விளைகின்ற ஒரு தன்மை உடையதாக இருக்கின்ற ஒரே ஒரு தானியமாக நெல் இருக்கிறது என்பதுதான். இதற்கு இன்னும் சில வரிகளை சொல்ல வேண்டும். குருவை நண்டூர, சம்பா நரியோட, வாழை வண்டியோட, தென்னை தேரோட என்பது விளைச்சலை அதிகரிக்கின்ற உத்தியாக தமிழர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இப்போது விளைச்சலை அதிகரிப்பதற்கு உயர் விளைச்சல் ரகங்களை நாம் தேர்வு செய்கின்றோம். ஆனால் உயர் விளைச்சல் ரகங்களே இருந்தாலும் 1 சென்டிமீட்டர் இடைவெளியில் அந்த நெல்லை நட்டால், அந்த பயிர்களை நட்டால் அவைகள் விளையாது. ஏனென்றால் அதற்கு இடைவெளி தேவை, காற்று தேவை, வெளிச்சம் தேவை, வெப்பம் தேவை, போதிய மண்கண்டம் தேவை. இவையெல்லாம் அமையப்பெற்றால்தான் விளைச்சல் வரும். அதிக விளைச்சல் என்பது உயர் விளைச்சல் ரகங்களிலே இல்லை, பயிரிடும் முறையிலே இருக்கிறது என்று ஆய்ந்து ஆராய்ந்து அறிவியல் சாட்சியாக சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ்மொழி. அப்படித்தான் அந்த கூற்று, குருவை நண்டூர, சம்பா நரியோட, வாழை வண்டியோட, தென்னை தேரோட என்று இடைவெளியை சரியான அளவில் கொடுத்தால் மட்டுமே ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும், அதுவே உயர் விளைச்சலை கொண்டு வரும் என்பதற்காக அந்த முறையை கொண்டு வந்தார்கள். இப்படி எந்த விதத்திலும் உழவனை வேலை வாங்காமலும் உழவனை எந்த விதத்திலும் மகிழ்விப்பது மட்டுமே தமிழர்கள் தமிழ் உழவின் நோக்கமாக இருந்தது. அதுவே விளைச்சலின் உச்சத்தையும் கொண்டு வந்தது. சரியா? அந்த மாதிரி இல்லாமல் மற்ற எந்த மாதிரி வேளாண்மையாக இருந்தாலும் அது உழவர்களை வேலை வாங்குவது அல்லது உற்பத்தியை மாத்திரமே நோக்கமாக கொண்டிருக்கிறதே தவிர அது பூமியில் உள்ள உயிர்களை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. பூமியிலே பருவக்காற்று வீசுவதை பற்றி கவலைப்படவில்லை. பூமியிலே மழை பொழிவதை பற்றி கவலைப்படுவதில்லை. பூமி வெப்பமாவதை பற்றி கவலைப்படுவதில்லை. தமிழ் உழவன் செய்கின்ற வேளாண்மை மட்டுமே பூமியில் உள்ள உயிர்களை பற்றியெல்லாம் கவலைப்பட்டது, பூமி வெப்பமாவதை பற்றி கவலைப்பட்டு அதை சீர் செய்கிறது. இப்படி ஒவ்வொரு கோணத்திலும் தமிழர் வேளாண்மையை முன்னின்று எல்லோருக்கும் அடிமையாக, எல்லோருக்கும் ஏவலாளாக, எல்லோருக்கும் தலைவனாக இயங்கி கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.